శ్రీమాన్వేంకటనాథార్య కవితాఖిగజేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్గురువరంబ్రాయే నమః. ఇది అగ్నిహోత్రాధ్యధికరణం. அதாவது ஒத்த கர்மாவை அனுஷ்டிக்கணும். அவைகள் வர்ணாசிரம தர்மங்களாகவும் இருக்கு. இந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிட்டு இவனுக்கு அந்த வர்ணாசிரம பொதுவான புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணினாக்க அவைகள்லாம் நாசத்தை அடைஞ்சிருவோம் பின்னாடி சொல்லியாச்சு. இப்போ வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிச்ச, அதாவது நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, இவைகள்லாம் இவன் அனுஷ்டிக்கிறான். இப்படி அனுஷ்டிக்கிற சமயத்துல அது ஒட்டாது, நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னா சொல்லணுமா வேண்டாமான்னு கேள்வி கேட்டு, இந்த வார்த்தையே கிடையாது, இவைகள்லாம் வர்ணாசிரம தர்மங்கள், நித்தியபடி அனுஷ்டிக்க வேண்டியவைகள் இவைகள்லாம், இதனால் இவைகளை விடவே கூடாது, இவைகளை அனுஷ்டிச்சாதான் நமக்கு மனசு சுத்தமாகும். அதே மாதிரியாக கர்மாக்கள் கர்மயோகம் இருந்தது, அதனால ஞான யோகம் வரும், அதனால பக்தி யோகம் வரும், அந்த கிரமத்துல எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். இப்ப அதுக்கு பேர்ல ஒரு கேள்வி கேட்டு பதில் சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தினால என்ன அப்படின்னா, இவன் என்ன அக்னிஹோத்ராயுது தற்காரியாயைவ தத்தரிசனா அப்படின்னு சூத்திரம், அக்னிஹோத்ராதி கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கோசரம் தான் இருக்கு அப்படின்னு தானே இங்க சொல்ற சூத்திரக்காரன். இத எதுக்கு இங்க சொல்லணும், இங்க சொல்லவே வேண்டாமே, ஏன் அப்படின்னாக்கா இது புனருக்தி, திரும்பவும் சொல்றது, சொன்னதையே திரும்ப சொல்றதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி மூணாவது அத்தியாயம் நாலாவது பாதத்துல சர்வ அபேக்ஷா யஜ்ஞாதி சுதேகே அஸ்வபத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, சர்வாபேக்ஷாதிகரணம் அந்த அதிகரணம், அதுல மூணு ஸ்லோகம் சாச்சிருக்கார் சுவாமி, அதை நம்ம சேவிச்சிருக்கோம். அந்த அதிகரணத்திலேயே சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி சுதே சர்வ கர்மாபேக்ஷா அவாவாளுடைய வர்ண ஆசிரம கர்மாபேக்ஷா, பிரம்ம வித்தியானது தன் தம் கர்ம வர்ணம் என்ன, தம் தம் ஆசிரமம் என்ன, அதுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க அபேட்சிக்கிறது, அவைகள் இல்லாம பிரம்ம வித்தியானது சித்திக்காது. யஜ்ஞாதி ஸ்ருதேயே நாங்க சொன்னார், யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணாக விவிதிரந்தி அப்படின்னு நாங்க சொல்றோம். யஜ்ஞம் தானம் தபசு அநாசகம், அதாவது அனசனம்னாக்க உபவாசம், இந்த மாதிரி கர்மாக்கள்னால, ஏன்னா யஜ்யம்ன்றது பிராமண க்ஷத்ரிய வைசியர் எல்லாருக்கும், தானம்ன்றது க்ஷத்ரியனுக்கு இருக்கு, அது மாதிரி தபசுங்கிறது பிரம்மச்சாரிக்கும் இருக்கு, சன்னியாசிக்கும் இருக்கு, வானப்பிரஸ்தனுக்கும் இருக்கு, அசனம் அனசனம் உபவாசம்ன்றது சன்னியாசிகளுக்கு இருக்கு. இப்படி அவாவாளுடைய வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு அதன் மூலமாகத்தான் பிரம்ம வித்தியானது சித்திக்கும் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்கிற சூத்திரக்காரர் மூணாத்தியாயம் நாலாம் பாதிரியே சொல்லிட்டார், சர்வ அபேக்ஷா யஜ்ஞாதி ஸ்ருதேஹ அஸ்வபத் அப்படின்னு இருக்காருங்க. அஸ்வபத்ன்னு சொன்னதுனால ஒரு குதிரையில ஒருத்தன் ஏறி போறான், குதிரையில ஏறி போச்சு, அந்த குதிரைக்கு என்னென்ன வேணும், அதுக்கு என்ன கடிவாளம் எல்லாத்தையும் போட்டுண்டு அதுலதான் உட்கார்ந்துட்டு போக முடியும், வெறும் குதிரையில ஏறி போக முடியாது, ஆக அதெல்லாம் எப்படியோ அப்படிதான் அப்படின்னு முன்னாடியே சூத்திரக்காரர் சாதிச்சுட்டாரு. அதனால கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களாக இருக்கின்றன அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. சொன்னத இங்க திருப்பி சொல்றது தோஷம் ஒன்றியோ, அதுவும் தப்பு, புனர்வித்தி தோஷம், அதனால அது தப்பு, அது சொல்லக்கூடாது. சரி அதுதான் போகட்டும். அதுக்கப்புறமே விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, ஆசிரம கர்மாக்கள்லாம் கூட அனுஷ்டிச்சே ஆகணும். ஆசிரம கர்மாக்கள் நித்தியப்படி சந்தியாவந்தனம், அவபாசனம், அக்னிசந்தானம், ஜபங்கள், இவைகள்லாம் அவாவாளுக்கு விதிக்கப்பட்டது, அதெல்லாம் ஆசிரம கர்மாக்களும் அவச்சு அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கே சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா சொல்லிருக்காரு. சொல்ற சமயத்துல அதனாலேயே தெரிஞ்சு கொடுத்தேன். அப்படி இருக்கு, இங்க எதுக்கு திரும்ப சொல்லணும்? இது வேண்டவே வேண்டாமே. அதனால முன்னாடியே சொன்னது திருப்பி சொல்றதுன்றது கூடாதோ இல்லையோ? சூத்திரகாரர் முன்னாடி சாதிச்சுட்டார். போன அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல அதுவும் அங்க பாதம், அதுக்கு பேரு பிரம்ம வித்தியக்கு அவையவைகள்லாம் அங்கமா இருக்கு. அவாவுடைய வர்ணாசிரம தர்மங்கள், அதே மாதிரி சமதமாதி சாதன சாதனங்கள், அந்த மாதிரி சிரவணம் மனநம் நிதித்தியாசனம், அதே மாதிரி பாண்டித்யம் மௌனம் இவைகள்லாம் எல்லாம் அங்க சொல்றக்கேரு. அப்படி இருக்கச்ச இதெல்லாம் அங்கேயேதான் சொல்லையா? திரும்ப இந்த அதிகரணத்துல இங்க சொல்ல வேண்டிய பிரசக்தி என்ன? இதுவோ பலபாதம், அதுல கர்ம அக்னிஹோத்திராதிகள்லாம் கர்மாக்கள், அவைகள்லாம் பிரம்ம வித்தியக்கு அங்கங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லையே. எதுக்கு சூத்திரகாரர் அதை சாய்க்கிற? இதனால தேவையற்ற சாஸ்திரம் தானே. அது இத்தம் விதுடாம் லோகே சமாசம் வியாசுதாரணம், இஷ்டம் விதுடாம் லோகே சமாசம் வியாசுதாரணம், சங்கிரகமா சொல்லணும் எதையும். அதன் பிறகுதான் வியாசம், வியாசம்னாக்க விஸ்தரேன. அதனால சங்கிரகமா தானே சொல்லணும். சூத்திரகாரர் இவ்வளோ அதிகரணம் ஒண்ணு பண்ணிட்டே, மூணு சூத்திரம் இந்த அதிகரணத்துல, அதனால அது சொல்ல வேண்டாமே. எதுக்கு இந்த மாதிரி சூத்திரகாரர் பண்ணினார்? ஆகவே இது புனருட்சி தோஷம் வருதேன்னு கேள்வி வந்தது. அதற்கு சமாதானம் சாதிக்கணும். அதுக்கு சூத்திரகார சமாதானம் சாதிக்கிற சுவாமி தேசிகனுக்கு என்ன சாதிக்கிறாருனாக்கா, இங்க பிரம்ம வித்தியக்கு கர்மாக்கள் அங்கம், பிரம்ம வித்தியக்கு கர்மாக்கள்லாம் அங்கம், வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கம் அப்படிங்கறது இங்க சொல்லப்பட்டுதான் உனக்கு யார் சொன்னான்? அந்த மாதிரி சொல்லவே இல்லை சூத்திரக்காரன், அந்த மாதிரி சொல்லவே இல்லை. கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியக்கு அங்கம்ன்றது சொல்லப்பட்டது எங்க? என்ன மூணாவது அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல நாலாம் பாதத்துல அங்க பாதம் அங்கதான் சாச்சிருக்காரு. இங்க வந்து சொல்லவே இல்லையே, இங்க சொல்ல வேண்டியதே இல்ல. நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். இந்த பாதத்துல பல பல பலாத்தியாயத்துல ஆவர்த்தி பாதம், இந்த ஆவர்த்தி பாதத்துல பிரம்ம வித்தியக்கு அங்கங்களை சொல்ல வேண்டிய ஆவசியகதையே இல்ல. அப்படி இருக்கே இவங்க சொல்லலன்றதுதான் உண்மை. நீ சொல்றதே நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இங்க அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியை கோசரம் தான் இருக்குன்னு சொல்றிருக்க, அதை நீ தவறா புரிஞ்சுட்டு கேள்வி கேட்கிற, அங்கத்துவம் சொல்லிட்டேரே அப்படின்னு நினைச்சுட்ட. அங்கத்துவம் இங்க சொல்லல, அங்கத்துவம் போன பாதத்துல தான் சொன்ன. அங்க கூட எப்படி சொன்ன அப்படின்னாக்கா, இந்த பிரம்ம வித்தியை இருக்கோ, பிரம்ம வித்தியில வந்து சன்னியாசிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளுக்கு அக்னி வேண்டாம். அக்னி ஆதானமோ யாகமோ அவைகள்லாம் அவளுக்கு வேண்டாம். யதீஸ்வரால் இருக்காளே சன்னியாசிகள், அவ எல்லாத்தையும் விட்டு வந்தவரா. கிரகிணி யாருக்கு இருக்காளோ அந்த கிரகிணியோட சேர்ந்துட்டுதான் அக்னியை சம்பாதிக்க முடியும். அந்த அக்னி இருந்தாதான் யாகம் பண்ண முடியும். இப்போ இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் அக்னி இல்லாமலே பிரம்ம வித்தியை சித்திக்கிறதே, அந்த மாதிரி கிரகஸ்தாளுக்கும் அக்னி இல்லாமலே பிரம்ம வித்தியை சித்திக்கட்டுமே, யாகமே வேண்டாம், கர்மாக்களும் அனுஷ்டிக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபிக்கிறாவா பூர்வபக்ஷிகள். எப்படியானால் சன்னியாசிகளுக்கு கர்மாக்கள் இல்லாமலே, யஜ்ஞாதி கர்மாக்கள் இல்லாமலே பிரம்ம வித்தியை சித்திக்கிறதோ, அந்த மாதிரி இங்க கிரகஸ்தால் இருக்காளோ அவளுக்கும் வேண்டாம், அது இல்லாமலே அவளுக்கும் சித்திக்கிட்டவேன் என்னத்துக்கு அப்படின்னு கேள்வி வந்தது அங்க. அதுக்கு சமாதானம் சாத்தியாரப்போ, அதற்கு என்ன சமாதானம் சாத்தியார் அப்படின்னாக்கா, அங்க வந்து என்ன, அங்கமே வேண்டாமே கர்மாக்கள் ரூபம் அங்கமே வேண்டாமேன்னு கேள்வி கேட்டா, அதுக்கு அதெல்லாம் தப்பு, அங்கங்களா இருக்கணும், அங்கங்கள் இல்லாம பண்ண முடியாது. சன்னியாசிகளுக்கு அவா தர்மத்தை விதிச்சு விடுச்சோம், அவா தபஸ் பண்ணலாம், அவா வந்து உபவாசம் இருக்கலாம், அதுல அவா பண்ணி நடத்திக்கலாம், தர்ம வித்தியா அனுப்பிக்கலாம். அது அவளுடைய தர்மம். நம்முடைய தர்மமும் கிரகஸ்தால் தர்மமும் அப்படி இல்லை. அவன் என்ன சாப்பிடணும், கிரகஸ்தன் என்ன சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும் அப்படின்னு, அவன் கிரகிணிய அவன் காப்பாத்தணும், அவன் குழந்தைகளை காப்பாத்தணும், அது மாத்திரம் இல்லாம அவன் தாயார் தோப்பனார் இருப்பா காப்பாத்தணும், மாமனார் மாமியா இருந்தா அவனையும் ரட்சிக்கணும், எல்லாரையும் ரட்சிக்கணும். எல்லா ஆசிரமத்துக்கும் ஆசிரியம் கிரகஸ்தாசிரமம் தான். கிரகஸ்தாசிரமம் இல்லாம எந்த ஆசிரமும் சித்திக்காது. பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ ரெண்டு பேருமே கிரகஸ்தாசிரமத்துல வந்துதான் பிக்ஷை எடுக்கணும், குஞ்சவர்த்தி பண்ணணும், அப்பதான் அவளுக்கு கிடைக்கும். கிரகஸ்தாசிரமத்தை காட்டிலும் வசந்த ஆசிரமம் கிடையாது. எம்பெருமானார் காலத்துக்கு அப்புறம் தான் சன்னியாசிகள் அதிகமான, அதுக்கு முன்னாடிலாம் சன்னியாசிகள் குறைவு. அப்படியே வாங்கிட்டா கூட ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டு இருப்பா, கடைசி காலத்துல வாங்கிப்பா, போக போறோம் தெரிஞ்சிடும், அந்த சமயத்துல வாங்கிட்டு ஒன்னும் சாப்பிட கூடாம பிரம்ம வச்சுக்குவார். இந்த காலத்துலதான் இப்படி இல்ல, எல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால சன்னியாசாசிரமம் இருக்கேன், அது அந்த அவளுக்கு கர்மா வேண்டாம், ஏன்னா அவளுக்கு உபவாசம் போறும் தபஸ் போறும். ஆனால் கிரகஸ்தாசிரமத்திலேயோ இது முக்கியம். அக்னி வந்து இந்த ஸ்லோகம் ஒண்ணு உண்டு, அக்னிஹோத்ர பலா வேதாக, அது மாதிரி ரதிபுத்திர பலா தாராக அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, வேதாத்தியனை எதுக்கு பண்ணேன்னா, அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும், அதுக்கோசம் நான் அத்தியனம் பண்ணேன். கல்யாணம் எதுக்கு பண்ணிட்டேன்னா, தர்ம பிரச்சாரம், குழந்தை வேணும், சுகம் வேணும், தர்மத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கோசரம் தான் கிரகிணி. அல்பமான சுகம் இல்லை, நிறையவாட்டி சொல்லிருக்கேன் இது, அல்பமான சுகம் இல்லை. அது பிரதானமானது என்ன அப்படின்னா, தர்ம அனுஷ்டானம், அப்புறம் சந்ததி, பிரஜாயை கிரகமேதினாம் அப்படின்னு ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான். ரகுவம்சத்தார பத்தி குழந்தைகளுக்கோசரம் தான் அவ கல்யாணம் பண்ணிட்டானா, ஏன்னா ராஜாக்கு அவர்கள்லாம் யுத்தத்துக்கு போயிட்டே இருப்பார், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆகவே கிரகஸ்த தர்மம் இது, கிரகிணியோட சேர்ந்துட்டான்னாக்கா கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னாக்கா, அவளோட சேர்ந்துட்டு அக்னியை வளர்க்கணும், நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணணும், யாகம் பண்ணி யாகம் பண்ணி அத்தனை பேரை லோகத்தையே ரட்சிக்கணும். அதனால இது முக்கியம், இது இதை பண்ண இருக்க கூடாது. அதனால நிரபேட்சமா வரும்னா அவன், யார் பூர்வபக்ஷி இதுவே வேண்டாமே, கர்மாவே வேண்டாம், நைரபேட்சத்தை ஆட்சேபிச்சான், அது தப்பு, அது தப்பு. அந்த மாதிரி ஆசிரம கர்மாக்கள் விகிதத்துவாச்சு ஆசிரம கர்மாக்கள்ன்னு இருக்கு, அதுல கூட ஆசிரம கர்மாக்கள் அனுஷ்டிக்கணுமா வேண்டாமான்னு கேள்வி வந்தது. அதற்கு சமாதானம், அதற்கு சமாதானம், நித்திய கர்மா அதாவது பிரம்ம வித்தியக்கோசரம் அங்கத்தை அனுஷ்டிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு, ஆசிரம கர்மாக்களும் இருக்கு, அதாவது சந்தியாசனம் இதெல்லாம் பண்றதெல்லாம் இருக்கு, இது நித்திய கர்மாவும் இருக்குது, அதான் ஆசிரம கர்மா. வித்தியை கோசரம் அனுஷ்டிக்கணும், இப்ப இது வேற அது வேற தனித்தனியா அனுஷ்டிக்கணுமா எப்படின்னு கேள்வி வந்துடும். அதற்கு சமாதானமாக அங்க ரெண்டும் தந்திரமா பண்ணணும். தந்திரம், தந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒரு வழக்கு எடுத்துன்னு வந்தான், இது வந்து மீமாம்சகர் சாரம் இருக்கான், ஒரு வழக்கெடுத்து வந்தான், வழக்கெடுத்து வந்து அவன் என்னத்து பண்ணா புஸ்தகத்தை எடுக்கணும்னு வந்தான், அவன் வழக்கெடுத்து வந்து புஸ்தகத்தை எடுத்துக்கிறான், உடனே பேனா அவன் ஓணும், அந்த பேனா போது இன்னொரு வழக்கெடுத்துன்னு ஒரு விளக்க வச்சுட்டு புஸ்தகத்தையும் எடுத்துப்பான், பேனாவையும் எடுத்துப்பான், வேற என்னென்ன தேவையோ அதையும் எடுத்துப்பான், ஒரே வழக்கு தான். அது தந்திரமா எல்லாத்துக்கும் உபகாரமா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆசிரம கர்மாக்கள் அலைகள் அனுப்பிக்கிறதுனாலேயே பிரம்ம வித்யைக்கு அங்க கர்மாவே அனுப்பிச்சிடுறோம். இதுக்கு தனியா அது தனியா பண்ண வேண்டியதில்லை. அதனால விநியோக பிரதக்த நியாயம் பேரு. இதுக்கு பேர் சம்யோக பிரதக்த நியாயம், விநியோக பிரதக்த நியாயம் பேருது. மீமாம்சைகள் சொல்றிருக்க அதை அப்பவே நாம பார்த்திருக்கோம். அதனால அதுக்கோசம் அங்க வந்தது அது. ஆக அங்கபாவத்தை சொன்னது அதெல்லாம் மூணாவது அத்தியாயம் நாலாம் பாகத்திலேயே முடிஞ்சு போச்சு. அதனால இங்க அங்கத்துவத்தை சொல்லவே இல்லை. கர்மாக்கள்லாம் அங்கங்களா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது, அது கிடையாது. இங்க அதை சொல்லல. அங்கங்களாரு முன்னாடியே சொல்லியாச்சு. இப்ப இங்க என்ன சொல்ற அப்படின்னாக்கா, இந்த ஒட்டது ஒட்டாததுன்னு சொல்றது இருக்கு பாருங்க. அதாவது பாப கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் இவைகள்லாம் முன்னாடி பண்ணது பின்னாடி பண்றது, பிரம்ம வித்தியைக்கு முன்னாடி பண்றது, பிரம்ம வித்தியை அணுட்டிக்க ஆரம்பிச்ச உடனே பண்ண வைக்க பண்ற வைக்கும். இவைகள்லாம் ஒட்டுமா ஒட்டாதா, அழிஞ்சிடுமா நாசத்தடையுமா அடையாதா அப்படின்லாம் கேள்வி வந்தது. அது இது மாதிரி இந்த பர்ணாசிரம தர்மங்கள் இருக்கோம், பிரம்ம வித்தியை கோசம் அனுட்டிக்கிறமே, அவைகள்லாம் வருமா வராதா ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு கேள்வி வந்தது. அது கேள்வி வரச்ச அதற்கு சமாதானமாக இங்க சொல்ற அந்த சூத்திரம் என்ன சொல்றாருன்னா, இங்க அக்னிஹோத்ராஜி தூ தத்காரியாயிவ அப்படின்னு விட்டார். தத்காரியாயிவ பிரம்ம வித்திய அனுட்டிக்கணும், அதுக்கோசரம்தான் இது சொல்லப்படுறது அக்னிஹோத்ராதிகள்லாம் அப்படின்னு சொன்னதுனால இவைகள்லாம் நாசத்தை அடையாது, நாசத்தை அடையாது, பிரம்ம வித்தியை தான் பூர்த்தி பண்ணி வைக்கும். அதனால எவ்வளவு நாள் நாம இருக்கோமோ, எவ்வளவு நாள் இந்த இங்க இருந்து நாம வந்து பிரம்ம வித்தியை அனுட்டிக்கிறோமோ அவ்வளவு நாள்களும் அத்தனை நாள்லயும் இந்த கர்மாக்களை நிச்சயப்படி அனுட்டிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப பாஷகாரர் ரொம்ப அழகா சொல்றாரு எல்லாம், என்னன்னா கர்மாக்களை எவ்வளவு எவ்வளவு அனுட்டிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மனசுல இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் கலங்கி போயிடும். அவைகள்லாம் போயிடுத்துனாக்கா மனசு சுத்தம் ஆயிடும், இந்திரிய நிகிரகம் ஆயிடும். இந்திரிய நிகிரகம்லாம் வந்துருத்துனாக்கா நாம நம்மளுடைய சுத்த ஆத்மஸ்வரூபத்தை ஞான யோகத்தினால பார்த்துடலாம், அதை அடைஞ்சுடலாம். அதை அடைஞ்சுட்டாக்க உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இதுவும் அல்பமான பலன்தான். கேவலம் என்னையே நான் நினைச்சிருந்து எவ்வளவு நான் அனுபவிக்கிறது, என்னை காட்டிலும் சொந்த ஒரு வஸ்து இருக்குது இது, அந்த வஸ்துவை தான் நான் பார்க்கணும். அது எப்படி என்ன, பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம், திவ்யமங்கல விக்கிரகம், திவ்ய கல்யாண குணங்கள் இவைகள்லாம் தான், அதை அனுபவிக்கணும்னு பட்சி யோகத்துல பிரவர்த்திப்பான். அதனால நமக்கு மனசு சுத்தமா இருந்து கர்மயோகத்தினால வந்தது, அதன் பிறகு ஞான யோகத்தினால சுத்தாத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறது, அதன் பிறகு பக்தி யோகத்தினால பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறது. இந்த கிரமம் வேணும்னாக்க இந்த கர்மாக்கள்லாம் நிச்சயப்படி பண்ணிட்டே இருக்கணும். அது பிரம்ம வித்தியைக்கோசரம் தான், ஏதோ பழத்துக்கோசரம் அல்பமான பழத்துக்கோசரம் பிரம்ம வித்தியை நான் அந்த அக்னிஹோத்ராதி கர்மாக்களை நாம அனுட்டிக்கல, பிரம்ம வித்தியைக்கோசரம் தான் அனுட்டிச்சுட்டு இருக்கோம். ஆகவே இங்க சொல்லப்பட்டவைகள் எல்லாமே பிரம்ம வித்தியைக்கு அனுகூலமான கர்மாக்கள், வர்ணாசிரம தர்மங்கள், நித்திய நைமித்திக தர்மங்கள், நித்திய நைமித்திக அனுஷ்டானங்கள், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் வந்து அழிஞ்சு போயிடும் சொல்றது தப்பு, அவைகள் அழியாது. அது என்ன பண்ணும், பிரம்ம வித்திய உற்பத்தி பண்ணி வைக்கும், பிரம்ம வித்தியில நம்மளை ஈடுபட வச்சு நமக்கு அனுகூலத்தை பண்ணி வைக்கும். அது சொல்றதுக்கு தான் இங்க வந்தது இது. அதனால இந்த அதிகரணமானது புனருக்தியே இல்லை. சூத்திரகாரர் திருவுள்ளம் கூட பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு இது சொல்லல. பிரம்ம வித்தியை நமக்கு சித்திக்கணும்னா இந்த கர்மாக்கள் இல்லாம சித்திக்காது. அதனால கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியை உற்பத்தி பண்றதுக்கு சாதனமா இருக்கு. ஆகவே அவைகள்லாம் பிரம்ம வித்தியைக்கு தான் அனுகூலமே தவிர்த்து புண்ணியால் புண்ணியம்லாம் அடைக்கணும் பாருங்க, சொர்க்கத்தை அடையிறதுக்கு தியாகம் பண்றது இந்த அல்ப பலன்கள்லாம், அதுக்கோசரம் இவைகள் இல்லை. அதனால அங்க சொல்லப்பட்டது வேற, இதரஸ்யாப்யம் அசம்சேஷம் பாத்தேது அப்படின்லாம் சொன்னார். அங்க சொல்லப்பட்ட விஷயமே வேற, இங்க சொல்லப்பட்ட விஷயமே வேற. அதனால ரெண்டுத்தையும் ஒன்னா குழப்பிக்க வேண்டாம். ஆக அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்ல பிரம்ம வித்தியோசரம் தான் இருக்குன்றதுனால அவைகள் அழிவை அடையாது. அதனால இந்த அதிகரணம் பண்ணினது சரியே அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேர்க்கலாம். சர்வாபேக்ஷேத்யவோசன் நனு பரபஜனே கர்மணாம் அங்கபாவம் பூயோ வக்தி அக்னிஹோத்ரேத்யபி ததிதி முதா ஏகமத்ரேதி சென்ன வித்யாயாஹ நைரபேக்ஷ்யாத் தத் அபரிகரதாம் சங்கிதா ப்ராக் அபாஸ்தாம் ஸ்லேஷாபாவ ப்ரசக்தாம் சிஹ புனரதி தன்னீதி வைஷம்ய சித்தே நனு அப்படின்ட்டு ஆக்ஷேபிக்கிறார், கேள்வி கேட்கிறார். நானும் கேள்வி கேட்கிறார், ஆக்ஷேபிக்கிறார். என்ன ஆக்ஷேபிக்கிறார் அப்படின்னா, பரபஜனே, பரபஜன் பஜனம்னா உபாசனம், பரமாத்மா உபாசனம். அந்த உபாசனத்துல கர்மணாம் அக்னிஹோத்ராதி கர்மாக்கள், எந்த கர்மாவை பண்ணினாலும் சரி பிரம்ம வித்யைக்கு அங்கமாத்தான் இருக்கணும். நம்மாங்கல்லையே எது பண்ணாலும் பெருமாள் பரமா தான் நாம பண்ணிட்டு இருக்கோம், பகவத ஆராதன பரமா தான் நாம பண்றமே தவிர்த்து சுவார்த்தபரமா எதுவும் பண்றது கிடையாது. அதனால கர்மணம் அக்னிஹோத்ராதி வர்ணாசிரம தர்மங்கள், எல்லா வர்ணாசிரம தர்மம் நித்யாக்னிஹோத்திரம் சோமயாகம் எல்லாம் நித்தியமா பண்ணணும். பழத்துக்கோசரம் பண்ண வேண்டாம், நித்தியமாவே நம்ம எல்லாம் அனுஷ்டிக்கணும்னு சொல்றிருக்கு, யாரும் பண்றதில்லை, எந்த காலத்திலயோ அதெல்லாம் போயிடுத்து. அதனால அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பரபஜனை பரமாத்ம உபாசனத்துல அங்கபாவம், பாவம்னா தர்மம்னு அர்த்தம், அங்கத்வம்னு அர்த்தம், அங்கத்வம் அங்கபாவம்னா அங்கத்வம், அங்கமாக இருக்கும் தன்னை, அங்கமாக இருக்கக்கூடியத சர்வாபேக்ஷேதி அவோச்சது, சர்வாபேக்ஷாது யஜ்ஞாதி சுரே அஸ்வபத் அப்படின்னு சர்வாபேக்ஷா அப்படின்னு அந்த சூத்திரத்தினால அவோச்சத் கூறினார். யாரு? சூத்திரகாரன் சாதிச்சார். இந்த சூத்திரத்தினால சூத்திரகாரன் முன்னாடி சொல்லிட்டார், மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல. தது அது எது? அந்த தர்மங்கள்னா வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு, அவருடைய அங்கபாவம் அங்கத்துவம் இருக்குது, அந்த வித்யைக்கு அங்கமா இருக்கிறதுன்றது. அது அக்னிஹோத்ரேதி அக்னிஹோத்ராஜி தூ சத்காரியா இவ சத்தர்சனான்னு இங்க சூத்திரம், சத்தர்சனா அப்படின்னு அந்த சூத்திரமானது. இந்த சூத்திரத்தினால பூயோபி வக்தி திருப்பியும் சொல்றே, பூயோபி பூயாக திரும்பவும் நூறு வாட்டியும் வக்தி சொல்ற, நூறு வாட்டியும் சொல்றே இப்படி சொன்னா இதி என்பதாக. அத்த இந்த ரெண்டு சூத்திரத்தினாலையும், சர்வாபேக்ஷாஜாதி சுதேகன் சூத்திரத்தினாலையும், அக்னிஹோத்ராஜி தற்காரியாயே தத்தரசனா அப்படின்ற சூத்திரத்தினாலையும், இந்த ரெண்டு சூத்திரத்தினாலையும் வந்து இந்த ரெண்டு சூத்திரத்தினாலையும் ஒன்னே போருமே. என்னத்துக்கு ரெண்டு சூத்திரம்? சொல்ல வேண்டியது என்ன? அக்னிஹோத்ராதி வர்ணாசிரம தர்மங்கள் பிரம்ம வித்யைக்கு அங்கம், அதான் நீங்க சொல்றீங்க. அது ஒரு சூத்திரத்தினால சொன்னாலே போருமே, ரெண்டு சூத்திரத்தினால இது சொன்னார், ஒன்னே போருமே. ஏகம் முதாகி ஒன்னே போருமோ இல்லையோ? ஒன்னு போறோம்னா இன்னொன்னு முதா, முதாக்க மந்தோன்னு அர்த்தம், அதாவது பலம் இல்லைன்னு அர்த்தம், விபலம் வியர்த்தமா போயிடுமே. ஒரு வாட்டி சொன்னாலே, ஒரு சூத்திரத்தினால சொன்னாலே அந்த பிரம்ம வித்யைக்கு இது அங்கமா இருக்கு அப்படிங்கறது சித்தி சொல்றது. அதை விட்டுட்டு அங்க ஒரு வாட்டி இங்க ஒரு வாட்டி சொல்றதுன்றது என்ன காரணத்தினாலும் சாதிச்சாரு சூத்திரக்காரர், அது தேவையே இல்லையே, அது வேண்டாமே அப்படின்னுட்டு இதுச்சே அப்படின்னு ஆக்ஷேபிச்சா அது தப்பு. நீங்களா அது மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா வித்யாயாக இந்த வித்யைக்கு, அதாவது பிரம்ம வித்யைக்கு உபாசனத்துக்கு, நைரபேக்ஷா அங்கமே வேண்டாமே, ஏன்னா சன்னியாசிகளுக்கெல்லாம் அங்கம் இல்லாமலே அவ பண்றாளே தபஸ். தபஸ்ன்னு என்ன அர்த்தம்? பகவானையே தியானிக்கிறது, அதான் உபாசனம். அதுதான் சன்னியாசிகள் பண்றது. அங்க வந்து யஜ்ஞாதி கர்மாக்கள்லாம் அவ பண்ணவே இல்லையே, அனுட்டிக்கலையே. அது அனுட்டிக்காதனால நிரபேட்சமா இருக்கு. அங்க நிரபேட்சமாக அவைகள்லாம் இருக்கு. அங்க நிரபேட்சம், அங்கத்தை எதிர்பார்க்காம இருக்கவைகள் தான். அந்த இதுல பிரம்ம சன்னியாசிகள் அனுஷ்டிக்கக்கூடிய பிரம்ம வித்தியில அவைகள்லாம் நிரபேட்சமா இருக்கு. அதனால இங்கேயும் கிரகஸ்தாளுக்கு கூட கர்மா வேண்டாம், அங்கமே வேண்டாம், அங்கம் இல்லாமலே இவ அனுஷ்டிக்கட்டுமே. நைரபேட்சியா, அங்க நிரபேட்சத்வா, அங்கமே நிரபேட்சமா இருக்குது யதீஸ்வராளுக்கு, அது மாதிரி கிரகஸ்தாளுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சங்கிதா பூர்வபக்ஷம் பண்ணினாதான். அது தது அபரிகரத்தா பிராக் அபாஸ்தா. பரிகரம் அப்படின்னா அங்கங்கள்னு அர்த்தம். பரிகரத்தான் அங்கத்துவம் அர்த்தம். அபரிகரத்துவம் என்ன அர்த்தம்? அங்கத்துவம் இன்மை, அங்கமே வேண்டாமே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான் பூர்வபக்ஷி. அங்கத்துவமே வேண்டான்னு அவன் கேட்டான்னாக்க, அது அதான் அக்னிஹோத்திரங்களுக்கு எல்லாம் அங்கத்துவம் இல்லை அப்படின்றது இல்லையோ, அங்கத்துவம் இல்லைன்னு அவன் ஆட்சேபிச்சது. அது பிராக், அந்த சர்வாபேட்சாச்சு யஜ்ஞாதி ஸ்ருதே அப்படிங்கிற இடத்துல அபாஸ்தா, அந்த இது தள்ளப்பட்டது. அது தள்ளப்பட்ட சூத்திரத்தினால சொல்ல தள்ளப்பட்டது. இங்கேயோ புனஸ்து திரும்ப அக்னிஹோத்ராதித்து தத்காரியாயேவன் இங்க சூத்திரம் இருக்கு. அதுலயோ ஸ்லேஷாபாவ பிரசக்தா, அதாவது பலன் இருக்கா இல்லையா, பலன் இருந்ததுன்னாக்க அது தானா நஷ்டமா போயிடும், பலம் இல்லைன்னாக்க அனுட்டிக்கவே வேண்டாம். பலம் இருந்ததுன்னாக்க தானே நஷ்டமா போயிடும், பலம் இல்லைன்னாக்க பலம் இல்லாம யாருமே பிரவர்த்திக்க மாட்டாளே, அதனால இது அனுட்டிக்கவே வேண்டாமேன்னா கேள்வி வந்தது. அதனால ஸ்லேஷ அபாவ பிரசக்தா, பல சம்பந்தம் அசம்பவ பிரசங்கம், அதுல அப்ப வந்து கேள்வி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பழமே இல்லையே அதுக்கு, பழம் இருந்ததுன்னா தானா அழிஞ்சிடுமே, அதனால அதை அனுப்பிக்க வேண்டாமே அப்படின்லாம் கேட்டாக்க, அதற்கு சமாதானமாக இங்க அந்த தோஷத்தெல்லாம் அவ கேட்ட ஆக்ஷேபம்லாம் பண்ணா போறங்க, அந்த ஆக்ஷேபத்தை தள்ளுற நிரசிக்கிற அதுக்கோசரம் இந்த சூத்திரம் வந்தது. அக்னிஹோத்திர அழித்து தத்காரியாகி வேண்ட சூத்திரங்களினால அந்த கண்டனம் வந்தது. அதனால சமாதானம் உன்னையா, ஒரே சமாதானம் தான், ஆனால் கேள்வி வேற வேற. அதுதான் புரிஞ்சுக்கணும். வந்து நிறைய இடத்துல ஸ்தோத்திரத்தனம் இதெல்லாம் பார்க்கிற வாழ்க்கை தெரியும், ஆக்ஷேபம் விதவிதமா இருக்கும். அதனாலதான் கீதா பாஷ்யத்திலையும் சரி அவதாரிக ஒரு மாதிரி போடுவா, ஒரு அவதாரிக இருக்கும், அவதாரிக பலவிதமா இருக்கும், விஷயம் ஒன்னாவே இருக்கும், ஒரே விஷயம்தான், ஆனால் அவதாரிக்கு வேற வேற. ஏன் இது வந்தது இந்த ஸ்லோகம்? ஒரே விஷயத்த பத்து இடத்துல சொல்ற அப்படின்னாக்கா அங்க சொன்ன விஷயம் வேற, அங்க இந்த கேள்வி வந்தது, அதற்கு அது சமாதானம். கேள்வி பலவிதம், ஒரே சமாதானம். சில சமயத்தில் ஒரே கேள்வி இருக்கும், அதுக்கு பல சமாதானம் இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி இருக்கும். அதுக்கோசரம் இது சொல்ல வந்தது. அதனால இந்த மாதிரி இந்த இடத்துல அக்னிஹோத்ராதித்காரியாகி வேண்ட இடத்துலையும் சர்வாபேட்சாதி யஜ்ஞாதி ஸ்ருதேன்ற இடத்துலையும் ரெண்டு இடத்துலையும் அங்கபாவம் சொல்றதா நினைக்க வேண்டாம். விஷயம் ஒன்னதான் இருக்கு, ஒரே இதுதான், ஆனால் அங்க அங்கத்துவமே வேண்டாமேன்னு கேள்வி. இங்கேயோ பலன் இருக்கா இல்லையா, இருந்ததுன்னாக்க காமியமா போயிடும், காமியம் நமக்கு வேண்டியது இல்லை, பணத்தை கொடுத்துருச்சுன்னா தானே அழிஞ்சிடும், அதனால அதை பத்தி இங்க சொல்ல வேண்டாம். பணமே இல்லை அப்படின்னாக்க அதுவும் தோஷம், ஏன்னா பணம் இல்லாத யாரும் பிரவர்த்திக்க மாட்டாளே, அதனால இதுவும் தப்பு அதுவும் தப்பு. ஆகவே அப்படின்னு அதனால இந்த அக்னிஹோத்ராதி அனுட்டிக்க வேண்டாமே அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு சமாதானம் கிடையாது. பிரம்ம வித்தியை சித்திக்கணும்னு இவைகள்லாம் இருந்தாதான் சித்திக்கும். அதுக்கோசரம் அந்த கேள்வி, அதுக்கு பலன் இல்லைன்னு சொல்லாத, பலன்றது காமிய பலன் இல்லை, அல்ப பலன் இல்லை. ரொம்ப வசந்த பலன்றது பிரம்ம வித்தியை சாதிக்கிறதே வசந்த பலன். அந்த பிரம்ம வித்தியினால் அடையிறது எதுனாக்க மோட்சம் அது. அதனால அதுல வந்து இது அணிவிக்கிறது. ஆகவே சர்வாத்தனா இதுக்கு பணம் உண்டு, அது சொல்றதுக்கு தான் இங்க வந்தது. அதனால எந்த கேள்வியும் சரி என்ன நீங்க கேட்கறது அப்படிங்கறத சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சிறக்கிறார். ஆக இந்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக அனுஷ்டிக்கும் பொழுது அவைகள் நாசம் அடைவதில்லை, ஒட்டாதுன்றதெல்லாம் இங்க வராது. புண்ணிய கர்மாக்களுக்கோ பாப கர்மாக்களுக்கோ சொன்னது கிடையாது. இவைகள்லாம் பிரம்ம வித்திய உற்பத்தி பண்றதுக்கு போதான் இருக்கு அப்படிங்கறத இங்க ஸ்லோகத்துல சாட்சி இந்த அதிகார சாரத்தை முடிக்கிறார். சர்வாபேக்ஷேத்யவோசத் நனு பரபஜனே கர்மணாம் அங்கபாவம் பூயோ வக்தி அக்னிஹோத்ரேத்யபி ததிதி முதாஹ்யேகமத்ரேதி சேன்ன வித்யாயாஹ நைரபேக்ஷ்யாத் தது அபரிகரதா சங்கிதா ப்ராக் அபாஸ்தா ஸ்லேஷாபாவ ப்ரசக்தா ஸ்ரீஹ புனரிதி தத் நீதி வைஷம்ய சித்தே. நீதி வைஷம்ய நீதினா அந்த அதிகரணம், அதனுடைய வைஷம்யம் அதுக்கு, அதனுடைய அர்த்தம் வேற, இதனுடைய அர்த்தம் வேற, ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு அப்படின்றத இங்க முடிச்சுட்ட. இங்க மூணு சூத்திரங்கள் இருக்கு, அந்த மூணு சூத்திரங்களையும் கே பார்த்துள்ளாம். முதல் சூத்திரம் அக்னிஹோத்ராஜி சத்காயாய்வ தத் தரிசனாத் அப்படின்னு முதல் சூத்திரம். அக்னிஹோத்ராஜி அக்னிஹோத்திரம் முதலான வர்ணாசிரம தர்மங்கள் அவைகள்லாம் சத்காரியாயிவ, சத்காரியாயிவன்னாக்க இந்த பிரம்ம வித்தி இருக்கு பாருங்கோ, அது அதை வந்து சித்திக்க வைக்கணும். அதுக்கோசரம்தான் பல அசிலேஷன்லாம் இங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் தற்காரியார்த்தம். எந்த காரியம்? பிரம்ம வித்யா காரியம், பிரம்ம வித்தியங்கிற ஒரு காரியம், அது நமக்கு சித்திக்கணும். அதுக்கோசரம்தான் அது இருக்குது. வித்யா அப்படின்னு ஒரு காரியம் அதுக்கோசரம்தான் இருக்குது. அதனால அக்னிஹோத்ராதிகள் அனுஷ்டிச்சுதான் ஆகணும். எப்படி தெரியறது உங்களுக்கு அப்படின்னா தத் தரிசனாத். தரிசனாத்னாக்க ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. உபரம் இடத்துல எங்க இருக்கு? சமயத்தம் வேதானுவச்சனையின பிராமணாக விதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசானாசுகேன அப்படின்னு இருக்கு. வேதானுவச்சனம், வேதாத்தியனம் பண்றது, பாராயணம் பண்றது, ஜபிக்கிறது, அது பிராமணாக யஜ்ஞேன விதிரந்தி, தானேன விதிரந்தி, தபசா விதிரந்தி, அநாசகேன விதிரந்தின்னு பிரிச்சுக்கணும். அதனால யஜ்யம் யாகம், யாகம்லாம் எல்லாரும் பண்றது சிஷ்ட திரைவர்ணிக்காய். தானம்ன்றது க்ஷத்ரியன், தபசுன்றது சன்னியாசிகள், அது கூட பிரம்மச்சாரிகள் தான் உண்டு. அநாசகன், அநாசகன்னாக்க அனசனம், உபவாசம், அல்லது பல, இதெல்லாம் எல்லாமே பழத்தை அபேட்சிக்காம பண்றதுன்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் பண்றா, பழமே இல்லாம பழத்தை அபேட்சிக்காம பண்றதுன்னு ஒரு அர்த்தம், அநாசகம் இன்னொன்னு உபவாசம்னு ஒரு அர்த்தம். அதனால பண்றது அப்படின்னுட்டு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லிருக்காரு. மொத்தத்துல இமைகள்லாம் இருக்குது. அதையும் சுவாமி சகிக்கிறார். எப்ப நமக்கு மகா பிரஸ்தானம் வருதோ தாவத்கால பரியந்தம் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சே ஆகணும்னு சொல்லிட்டோம். ஆ பிரயாணம் திரட்டோன்னு முன்னாடி சொல்லியாச்சு. அப்ப அது பரியந்தம் பண்ணணும். அப்ப வேணும்னா நமக்கு அபியாசம் வரணும். அப்ப அபியாசம் எதுல வரணும்? மனசு அடக்கிறதுல, இந்திரியங்கள் அடக்கிறதுல, வெளி விஷயங்கள்ல போகாம இருக்கிறது, விஷய சுகத்துல ஈடுபடாம இருக்கிறது, அதுக்கெல்லாம் அதெல்லாம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சே ஆகணும். அது நித்தியப்படி அது வரணும் நமக்கு. நித்தியப்படி வரணும்னாக்க பத்து காயத்ரி பண்ணா கூட அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கோ. அந்த அஞ்சு நிமிடத்துல காயத்ரியை சத்தியா பண்ணி தபிச்சோம்னாக்க மனசுல ஆனந்தம் வரும், அதுல ஒரு நிம்மதி வரும், வெளியில ஈடுபடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த ஆசிரம கர்மாக்களை அனுஷ்டிச்சாத்தான் பிரம்ம வித்தி சித்திக்கும். அதுக்குதான் இந்த வாக்கியம் சொல்லி கொடுத்து சமயம் வேதானுவச்சனையன பிராமணாக விதிரந்தி யஜ்ஞானதானியான அப்படின்னு சொல்லி கொடுத்து அதனால இதுக்கு சரியானது. ஆகவே இவைகளுக்கு சிரேஷம் அதெல்லாம் கிடையாது. அதாவது ஒட்டுறது ஒட்டல இந்த கேள்வியே வேண்டாம் இங்க. அது புண்ணியகர்மா பாபகர்மா அதுக்குதான், இவைகளுக்கு இல்ல. அதுக்கப்புறம் ரெண்டாவது சூத்திரம், அத அந்யாபிஹி ஏகேஷாம் உபயோ அப்படின்னு சூத்திரம். அதுல என்ன அப்படின்னாக்கா, இந்த சூத்திரம் தான் என்னதான் ஒரு கேள்வி வருது அங்க. இப்ப நீ வந்து பொதுவா புண்ணியகர்மாக்கள்லாம் ஒட்டாதுன்னு நீ சொல்றிருக்க, ஞாசத்தை அடைஞ்சிடும் ஒட்டாதுன்னு சொல்றியே, அது எப்படி அது? மொத்தம் சொர்க்கம் ஓணும்னு யாகம் பண்ணோம். சொர்க்கம் ஓணும்னு யாகம் பண்ணாக்க யாகம் பண்ணிட்டு சொர்க்கத்தை அடைஞ்சிட்டான், சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். சொர்க்கத்தை அனுபவிச்சானா அந்த கர்மா முடிஞ்சிருச்சோ இல்லையோ? அந்த கர்மா எவ்வளவு நாள் சொர்க்க பலனோ அவ்வளவு நாள் அங்க அனுபவிச்சுட்டு அவன் இறங்கி வந்துடுறான். இப்ப அங்கிருந்து இறங்கி வந்துடுறான்னு இவன், அதனாலயே தெரியறதே கர்மா முடிஞ்சிருச்சோன்னுட்டு அங்கதான் சொர்க்கம் அழிஞ்சு போடுச்சு, சொர்க்க கர்மா அழிஞ்சு போயிடுச்சு. சொர்க்கத்துக்கு எந்த கர்மா சாதனமா இருந்ததோ, தர்ச பூர்ணமாச இஷ்டியோ அக்னிஹோத்திர ஹோமமோ ஜோதிஷ்டோம யாகமோ இவைகள்லாம் அங்கேயே முடிஞ்சுடுத்த. அப்போ எந்த கர்மா ஒட்டாதுன்னு நீ சொல்ற, எந்த கர்மா நாசத்தடையும்னு சொல்ற வித்தியினால அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதனால அதுவும் வரல. இன்னொன்னு என்ன, அங்க வாக்கியம் இருக்கு யார சம்பாத முஷித்வா அப்படின்னு ஆரம்பிச்சு சாந்தோக்கியத்துல இருக்கு, நம்ம விசாரிச்சிருக்கோம். எவ்வளவு நாள் நமக்கு அந்த பலன் கிடைக்குமோ சொர்க்க போகம் அந்த கர்மா, அவ்வளவு நாள் அதை அனுபவிச்சுட்டு அந்த கர்மா முடிஞ்சு போச்சுன்னா நம்ம இறங்கிடுறோம். அதே மாதிரி பிராப்தியானந்த கர்மணஸ்தஸ்ய அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு, பிரகதாரணியோட மந்திரம் இருக்கு. அதனால அனுபவிக்கிறதுனாலே அந்த கர்மா நஷ்டமா போயிடுத்து. அதுக்கப்புறம் பிராரப்த கர்மா இருக்கு பாருங்க, அந்த பிராரப்த கர்மா வந்து அழியாது, நம்ம அனுபவிச்சுதான் பண்ணணும் அது. அப்படியானாக்க முன்னாடி சொல்றோம் பாருங்க, ஒத்த இங்கே இருந்து கிளம்பச்ச தன்னுடைய புண்ணிய கர்மாக்களை தன்னுடைய சுகுத்துக்கள் இருக்காளே, அதாவது பிள்ளைகள்லாம் பணத்தை எடுத்துக்கிறா, சுகுத்துக்கள் நண்பர்கள் அவள்லாம் வந்து இவனுடைய புண்ணிய கர்மாவை எடுத்துக்கிறா, இவனுடைய சத்ருக்கள் விரோதிகள்லாம் இவனுடைய பாபகர்மாவை எடுத்துக்கிறான்றோம். இவங்கள் தான் நாசமா போயிடுச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு. அப்படி இருந்து எந்த கர்மா இப்ப நாசத்தை அடையிறது அப்படின்னு கேள்வி வந்துருச்சு. அதற்கு சமாதானம், அத அந்யாபிஹி ஏகேஷாம் உபயோ அப்படின்ட்டு இன்னும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்ன்ற பாஷிகார், நமக்கு வந்து ஸ்ருதிதான் பிரமாணம். அந்த ஸ்ருதியானது என்ன சொல்லுறதுன்னாக்க, சாது இவனுடைய புண்ணியங்களை சுகுத்துக்களுக்கு சேரும், புண்ணியங்கள் சேரும், பாபங்கள்லாம் விரோதிகளுக்கு சேரும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு உபநிடத்து. அது சொல்லிடுச்சுனாக்க அது என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அப்படியானாக்கா அதுக்கு ஏதோ கர்மா இருக்கணும். அது என்ன கர்மா அப்படின்னாக்க, முன்னாடியோ பின்னாடியோ, அது வந்து அதிகரண சாராவளியே இதரசியாத்தியம் அசந்தேரப்பாதேதுன்னு சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு கீழே சொல்றிருக்க, காமியம் நேச்சே திரக்தோ எதிர்கொள்கிறதே ராகயோகா பிறந்தப்படலாம் சாதிச்சிருக்கார் வந்து புண்ணியம் வித்யானுகூலம் மூணு ஸ்லோகம். அதுல அந்த கடைசி ஸ்லோகத்திலையும் அதுக்கு ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் சாய்க்கிறார். என்னென்ன சாதிச்சாருனாக்க நிறைய சொல்றாரு, அதுல தேசிகனே சாட்சி அங்கேயே சொல்லிட்டாரு. இங்க சொல்ல வேண்டிய விஷயத்த அங்க சொல்லிட்டார், இந்த சூத்திரத்தினால சொல்ல வேண்டிய விஷயத்த அங்க சாய்ச்சிட்டார் சுவாமி. அதாவது நம்ம பிரம்ம வித்தியைக்கோசரம் ஒரு கர்மாவை அனுஷ்டிப்போம், ஆனால் அதுக்கு பிரபலமா ரொம்ப பலத்தோட கூடின பலவத்தான ஒரு தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கர்மா பலத்தை கொடுக்காம இருக்கும், அது அது போகணும். அதே மாதிரி நமக்கு எல்லாம் பந்துக்கள்லாம் இருப்பா, பந்துக்களா இருக்கிறவா அவன் என்ன பண்ணுவா, நாம வந்து நன்னா இருக்கணும் அப்படின்றது போது நமக்கு வந்து நம்ம கர்மாவெல்லாம் அனுஷ்டிப்பா. பெருமாள்கிட்ட அர்ச்சனை பண்ணுவா, பெருமாளுக்கு வழக்கேற்றுவா, இது லௌகீகமானது. அதே வைதிகமான கர்மாக்களே சில பேர் அனுஷ்டிப்பார். இப்படிலாம் இவன் அனுப்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்மாக்கள்லாம் நம்ம பண்ணல, அது ஒட்டின்னு இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் என்ன பண்றது? அதனால அதுக்கோசரம் தான் சொல்லித்தது. அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் அது நல்லது இருக்கும், நல்லது நல்ல கர்மா இருக்கும். பந்துக்கள் பண்ணினது, நம்மளே எதுக்கோசரமாக பண்றோம், அதனால பலன் கொடுக்காம ஏதாவது இருக்கும். அவை அந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் ஒட்டாது, அழிவை அடைந்து விடும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தடையான கர்மாக்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, பிரதிபந்தக கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் நமக்கு ஒருத்தன் பெளி சொன்னி வச்சுடுறோம், பெளி சொன்னி வச்சு நம்ம கெட்டு போனோம், நம்ம அழிஞ்சு போனோம் அப்படின்னு ஒன்னா ஒருத்தன் பண்றான், நல்லது பண்றவனும் பண்ணுவா, கெடுதல் பண்ணுவான் இருக்காது, லோகத்துல எல்லாம் இருக்காளோ இல்லையோ. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்களேன், அவைகளும் போகணும், அந்த மாதிரி பிரதிபந்தக வர்க்கங்கள்லாம் போகணும், அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் இங்க சொல்லப்படுறது. ஆகவே அவைகள் தான் ஒட்டாதுன்னு சொல்றது. அதனால இது சொல்றது ஏகேஷாம் உபயோகோ அப்படின்னு சொல்றது. அது உபயோகோ அந்த ரெண்டுத்துக்கும், ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்த காட்டணும். அனுபவிக்க நாசியமா இருக்குது பிரார்த்த கர்மாவோ, அது அனுபவிக்க நாசியம். அதே இந்த சொர்க்காதி பலன்கள்லாம் இருக்கு பாருங்க கர்மா, அவைகள்லாம் இந்த கர்மா அனுபவிக்க அனுபவிக்க கர்மா போயிடும். இந்த ரெண்டுத்த தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த கர்மாக்கள் தான் இப்ப சொன்னோம், அந்த அந்த ஸ்லோகத்தையே அப்ப நம்ம சேவிச்சிருக்கோம். அந்த மாதிரி கர்மாக்கள் தான் இப்ப சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் நாசத்தை அடையும். எப்போ? பிரம்ம வித்யா மகாத்மத்தினால அப்படின்னு சொல்றதுனால தோஷம் இல்லை. அதா அந்யாபி உபயோகோஹி அந்யாபி, அதனாக்கா இதனால, எதனால சாரத்த கர்மா போவே போகாது, நம்ம அனுபவிச்சுதான் அதை அழிக்கணும். அதே மாதிரி இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கு, அது பலத்தினால நஷ்டமா போயிடுச்சு, அதனால உபயோகம். அந்த ரெண்டுத்த காட்டிலும் அந்யாபி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது எது என்ன? இதை மாதிரி கர்மாக்கள். இந்த கர்மாக்கள் எல்லாம் நாம வந்து இது பண்ணணும், அதை தான் சொல்றது அது. அதனாலதான் மூணாவது சூத்திரம் இதனாலேயே அவதாரிய, இந்த மாதிரி நமக்கு பிரதிபந்தகம் வரக்கூடாது, தடையெல்லாம் வரக்கூடாது. அதுக்கோசரம் தான் எதைய வித்யேஹி அப்படின்னு சூத்திரக்காரர் பண்றார். என்ன அப்படின்னா, எதைய வித்யயா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததைவ வீத்யவத்தரம் பவதி அப்படின்னு. உத்தீத வித்தியா இருக்கு, அந்த உத்தீத சாமா அதை வித்தியா நம்ம அனுட்டிக்கணும். அந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சோம்னாக்க அப்போ யாகங்கள்லாம் இருக்கே, யாகம் பண்ணதுக்கு அது பண்ணலாம், பிரம்ம வித்தியை அனுப்பிக்கிறதுக்கும் அது பண்ணலாம். அல்லது ஒருத்தன் யாகம் பண்ண போறான் பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக, அதை பண்ணச்சே அந்த யாகம் பண்ணச்சே அந்த யாகத்துக்கு எதுவும் தடை வரக்கூடாது, அது தடை வராம அது நல்லபடியா நமக்கு முடியணும் அப்படின்னாக்கா உத்தீத வித்தியை அனுப்பிங்கோ. அப்பதான் வீரிய வத்தரம் ரொம்ப பலவத்தா இருக்கும், அது அதுக்கு தடை எது வந்தாலும் தடையை அழிச்சிடும் அது. அதனால இதெல்லாம் பத்தி நிறைய விசாரம் பண்றோம் முன்னாடியே. ஆகவே அந்த மாதிரி இந்த சூத்திரக்காரர் அதை சொல்றாரு, அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்க அந்த கர்மாக்கள் நமக்கு வராது, எந்த நமக்கு கெடுதலும் இருக்காது. பிரம்ம வித்திய அனுட்டிக்கிறவன் ஆனந்தமா மோட்சத்தை அடையலாம் அப்படின்னுட்டு மூணு சூத்திரங்களினால இந்த அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் அவசியம் அனுப்பிச்சு ஆகணும், அவைகள்லாம் நாசத்தை அடையாது. நாசத்தை அடையும், எப்படி அடையும்? பிரம்ம வித்தியை உற்பத்தி பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். இன்னைக்கு நான் அக்னிஹோத்திரம் பண்ணுவேன், அதோட பலன் பிரம்ம வித்தியா உற்பத்தி. நாளைக்கு பண்ணுவேன், அந்த பிரம்ம வித்தியை இன்னும் ஒன்னா பலவத்தா இருக்கும். இந்த மாதிரி கிரமத்துல போறது அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினால சாட்சி முடிச்ச கவிதாட்சிகளின் கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேஷாயன் வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.